நான் சில்லாலங்கடியாமா, மனம் துடிக்குதம்மா, ஒரு ஆட்டம் போடலாமா, ஜமக் ஜமக்கு ஜம் ஜம்மா, என் ஜோலி ஜாலி தம்மா, பலம் இருக்குதம்மா, புது பணமும் தருதம்மா, அனுபவிடா என்றே என்றே நான் ஆண்டவனும் தந்தா, எடுத்துக்கடா இன்றே இன்றே என்று ஆண்டவனும் வந்தா. சாப்பாடுங்கடியாமா, மனம் துடிக்குதம்மா, ஒரு ஆட்டம் போடலாமா, ஜமக் ஜமக்கு ஜம் ஜம்மா, என் ஜோலி ஜாலி தம்மா, பலம் இருக்குதம்மா, புது பணமும் தருதம்மா. மனம் துடிக்குதம்மா, ஒரு ஆட்டம் போடலாமா, ஜமக்கு ஜமக்கு ஜம தம்மா, என் தோழி ஜாலி தம்மா, பணம் இருக்குதம்மா, புது பணமும் சேருதம்மா. காலம் வரும் கூடத்தான் பூமியை பிளந்து வரும், பாதையில் ஆயிரம் திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும். மானம் மேலே ஒரு சுகம் சுகம் தமக்கு தமக்கு டம் தம்மா, தில்லாலங்கடியாமா, மனம் துடிக்குதம்மா, ஒரு ஆட்டம் போடலாமா, தமக்கு தமக்கு தம தம்மா, என் ஜோலி ஜாலி தம்மா, பணம் இருக்குதம்மா, புது பணமும் சேருதம்மா, அனுபவிடா என்றே என்றே நான் ஆண்டவனும் தந்தா, எடுத்துக்கடா இன்றே இன்றே என்று ஆண்டவனும் வந்தான். ரசம் வந்து லேசப்பட